శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. ఎల్లార్కు నమస్కారం. స్వామి నిగమాంత మహాదేశికన్ అరుడియ అభీతి స్తవతనుడయ అర్థంగలై నాం అనుభవిప్పోం. యతి ప్రవర భారతీ రసభరేణ నీతం వయః ప్రఫుల్ల ఫలితం శిరః పరమిహ క్షమం ప్రార్థయే నిరస్తరిపు సంభవే క్వచన రంగ ముఖ్యే విభో పరస్పర హితైషిణాం పరిసరేషు మాం వర్తయ. శ్రీ అభీతి స్తవం 28వ పద్యం. இந்த பத்தியத்தில் சுவாமி தேசிகன் தன்னுடைய காலத்தை தான் எவ்வாறு கழித்தார் என்பதையும், இனிமேல் தனக்கு அந்திமதகை நெருங்கப் போவதையும் சுட்டிக்காட்டி, அந்திமதகைன்னு சொன்னால் அந்த மூப்போடு இருக்கக்கூடிய காலம் அர்த்தம், அதாவது தேக வியோகம் இல்லை, ரிட்டையர்மெண்ட் மாதிரி. இனிமேல் நாம் வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு பெருமாள் அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு காலம். அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்தான்னு எம்பெருமானாருக்கு சொன்னது மாதிரி, யமக்கும் அடியேனுக்கும் ஸ்ரீரங்கம் போன்ற முக்கியமான ஒரு இடத்தில் எந்தவித பயமும் ஏற்படாத வகையில் உன்னுடைய பாகவதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையை மட்டுமே விரும்பிக் கொள்ளக்கூடிய அந்த பாகவதோத்தமர்களுடன் கூட அடியேன் இருக்க வேண்டும். உன்னுடைய அனுபவத்தில் பரிபூர்ணமாக என்னுடைய காலத்தை, இனி எஞ்சியிருக்கும் காலத்தை கழிக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறார். விபோன்னு சொல்றார் எம்பெருமானை, விபோன்னு அழைக்கிறார். பிரபுவே, விபுவே. வர்த்தய, வர்த்தயன்னு சொன்னால் விருத்த தாத்து வர்த்தனை, இது காசல், செய்விப்பாய், வாழச் செய்வாய், நான் வாழுமாறு செய்ய வேண்டும். மத்தியம புருஷ லோட்டலக்காரம், பிரார்த்தனை. மாம் வர்த்தைய, அடியேனை வாழுமாறு நீ அருள வேண்டும். எங்கு அப்படின்னு கேட்டால், கொச்சனை, கொச்சனான்னு சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல அர்த்தம். அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ரங்கமுக்கியே, ரங்கமுக்கியன்னு சொன்னால் திருவரங்கம் முதலிய, திருவரங்கம் முதலிய ஒரு இடத்தில் நிரஸ்த ரிப்பு சம்பவே, நிரஸ்தம்னா நிரசனம் செய்யப்பட்ட, போக்கடிக்கப்பட்ட, ரிப்புனா எனிமி பகைவர், சம்பவம்னா இந்த இடத்துல சம்சயமாக இருக்கலாம், ஒரு எதிரி இருப்பானோன்ற அளவுக்கு கூட சந்தேகமில்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய திருவரங்கம் முதலிய இடத்தில். மேலும் எப்படி தனியாக இருக்கணும்னு கேட்டால், பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு, பரிசரம்னா அருகில், எவர்களிடத்தில் எவர்களுடைய அருகில் கேட்டால் பரஸ்பர ஹிதைச்சி, நாம் ஹிதம்னா நல்லது, அந்த ஹிதத்தை விரும்புபவர்களுக்கு ஹிதைச்சி நாம்னு தாற்பயம். இஷுக்கு ஈஸ்தாத்துக்கு விருப்பம்னு அர்த்தம். பரஸ்பரம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், பரஸ்பர ஹிதைச்சி நாம், ஒருவருக்கொருவர் நன்மையே விரும்புபவர்களுடைய அருகில் அவர்களோடு கூட அர்த்தம். அடியனை வாழுமாறு வாழச் செய்ய வேண்டும் அப்படின்னு வாழச் செய்து அருள் வேண்டும் பிரார்த்திக்கிறார். இன்னொரு பிரார்த்தனை முன்னாடி வைக்கிறார், என்னன்னா, எதி பிரபல பாரதி ரசபரேன்னு நீத்தம் வயஹ ஸ்திர பிரபுல்ல பலித்தம் பரமிக க்ஷமம் பிரார்த்தையே. விபோ எம்பெருமானே, எதி பிரபல பாரதி ரசபரேன, எதி பிரபரன்னு சொன்னால் பஷிகர், எதிகளுக்குள் சிறந்தவர், பாரதினா அவருடைய வாக்கு, ரசம், அதில் இருக்க ஒரு ரசத்தில் பரம்னா பூர்த்தி அல்லது படுகுதல், எம்பெருமானாருடைய ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகளை அதில் இருக்கக்கூடிய மிகுதியான ரசத்தை தேனை பருகியே வயக நீத்தம், எம்முடைய ஆயுசானது இதுவரை நீத்தம்னா கழிக்கப்பெற்றது, கழிந்தது, அடியனுக்கு வேறு சிந்தனை கிடையாது, எம்முடைய யௌவனம், யௌவனம் முழுவதுமே பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகளை படித்தும் படிக்கச் செய்தும் படிப்பு வித்தும் எம்முடைய ஆயுசானது கழிந்தது. சிரஹா பிரபுல்ல பலித்தம் அஸ்தி, சிரஹன தலை, தலையானது வெள்ளவலேன்னு இருக்கு, அதாவது ஞானமானது பூர்த்தியாக இருக்குது, அத்தனை அத்தனை முறை காலக்ஷேபம் சாதித்தாயிருக்கு. அந்த ரசமெல்லாம் உள்ளுக்குள் நன்னா அமர்ந்திருக்கு. பரம் இக க்ஷமம், இனிமேல் இகன இந்த உலகத்தில், இந்த பூலோக மண்டலத்தில் யாவத் ஜீவனம் க்ஷமம் பிரார்த்தையே. க்ஷமம்னா அந்த இடத்துல வாட் இஸ் ஆப்ட், அடியனுக்கு ஏற்றதான ஒன்றை பிரார்த்திக்கிறேன். பிரார்த்தையன்றது பிரார்த்த தாது அர்த்து, அதில் பிரா உபசர்க்கம், அது பிரார்த்தனாகும். அர்த்தித்தன்ன வேண்டுதல். பிரார்த்தையன்றது உத்தம புருஷ ஏகவச்சனம். அடியே விஜயாபனம் செய்கிறேன். அது என்னன்னா ஸ்ரீரங்கம் மாதிரி முக்கியமான இடத்துல, எந்த விதமான பயமும் இல்லாத இடத்துல, உன்னுடைய பாகவதர்கள் ஒருவருக்கொருவர் நன்மையை விரும்பக்கூடிய அந்த பாகவதர்களுடைய கூட்டத்தில் அடியனும் பங்கு கொண்டு அத்தைவ ஸ்ரீரங்க சுகமாசன்ற ரீதியில் சுகமாக எஞ்சியிருக்கும் காலத்தை கழிக்க வேண்டும்னு நம் சுவாமி தேசிகன் ரங்கநாதனிடத்தில் பிரார்த்திக்கிறார். அந்த இதை பார்த்தோம்னா விபோ எதி பிரவர பாரதி ரசபரேன வயகா நீதம், மயா மயான்னு போட்டுக்கணும், சிரஹா பிரபுல்ல பலிதம் பரம் இக க்ஷமம் பிரார்த்தையே, நிரஸ்தரிப்பு சம்பவே ரங்க முக்கியே க்வசன பரஸ்பர ஹிதேஷு நாம் பரிசரேஷு மாம் வர்த்தைய. விபுன ரங்கநாதனே எம்பெருமானே, எதி பிரவர பாரதி ரசபரேன, பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகளை வாசித்தும் வாசிக்க செய்தும் அதில் இருக்கக்கூடிய ரசத்தை பருகி பருகி எம்முடைய யௌவன பருவமானது வயக நீட்டம் அஸ்தி, மயா எம்முடைய வயதானது யௌவனமானது கழிக்கப்பெற்றது. மேலும் சிறகா பிரபுல்ல பலிதம், நல்ல வயசாகி தடியனுக்கு தலையானது பிரபுல்லனா நன்ன மலர்ந்து, பலித்தம்னா ஒயிட், நன்ன ஒயிட் ஆயிடுது, நிறைத்து விட்டது. பரம் மிக க்ஷமம் பிரார்த்தையே, இனிமேல் இங்கே இந்த எஞ்சியிருக்கும் நாட்களுக்காக ஒரு எனக்கு ஏற்றதான ஒன்றை, ஒரு விஷயத்தை உங்களிடம் விஞ்ஞாபனம் செய்கிறேன். அது என்னவென்றில், நிரஸ்தரிப்பு சம்பவே ரங்க முக்கிய க்வசன, பகைவர் இருப்பரோ என்று சந்தே கூட இல்லாதபடி ஸ்ரீரங்கம் முதலிய இடங்களில் இடத்தில் பரஸ்பர ஹிதேஷினாம் பரிசரேஷு, ஒருவருக்கொரு நன்மையை மட்டும் விரும்பக்கூடிய பாகவதோத்தமர்களுடைய அருகில் மாம் வத்தைய அடியேனை வாழுமாறு சேவிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். இந்த 28வது பத்தியத்தில் ஸ்ரீ அபீதி ஸ்தவத்தில் கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.